गुरुपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विश्राणन बद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। सशङ्खचक्रलाञ्छनस्वरुद्धपुन् रमण्डितः सकण्ठलग्नसत्तुलस्य नघ्नपद्मवाहलिकः सितांसीयसूत्तरीययज्ञसूत्रशोभितः ममाविरस्तु मानसे गुरुस्त वेङ्कटेश्वरः। स्वामि தேசிகனுடைய அத்தியுத்தமான கிருதிகளில் தயாசதகம் முக்கியமானது. அந்த தயாசதகத்தில் தயையினுடைய பிரபாவத்தை நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கோம். தயையினுடைய உண்மையான பிரபாவம் என்னன்றது ஒரு தசகத்தில் பார்த்தோம். இந்த ரெண்டாவது தசகத்தில் தய பெருமாளுக்கு பண்ணக்கூடிய உபகாரத்தை பற்றி சொல்லின்றிருக்கோம். நாம் சத்துக்களாக இருக்கிறவெல்லாம் பெருமானுக்கு எத்தனையோ கல்யாண குணங்கள்லாம் இருந்ததுன்னா கூட அந்த கல்யாண குணங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தயையே ஆசிரியக்கிறா என்று போன ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதித்த பவதீமேவதையே பஜந்தி சந்தகா என்பதாக. இதற்கு முக்கியமான காரணம் எம்பெருமானுக்கு இருக்கிற மீதி கல்யாண குணங்கள், அதாவது சர்வஜத்வம் சர்வசக்திவத்வம் இப்படிப்பட்ட கல்யாண குணங்கள்லாம் எம்பெருமான் அனுகிரகம் பண்ற சமயத்திலையும் இருக்கு, அந்த கல்யாண குணங்கள்லாம் இருக்கின்றன. அதே மாதிரி நிகிரக சமயத்திலையும் அவைகள்லாம் இருந்துருக்குன. ஆனா தய ஒண்ணுதான் அனுகிரகத்துக்கே ஏற்பட்டதாக இருக்கு, நிகிரகம்னா என்னன்றதே தெரியாததாக இருந்துருக்கு. அப்ப ஏற்பட்ட தயையை தான் எல்லாம் நீதி குணங்கள் எல்லாம் விட்டு பெரியோர்கள்லாம் எம்பெருமானுடைய தயை தான் ஆசிரியிக்கிறார் என்றது வீண் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல அந்த கல்யாண குணங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருந்துருக்கு யாரு? எம்பெருமான். இதுல ஒரு சாதாரணமான லௌகிகமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். குணங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க குணங்கள் தனியா இருக்காது, அது எதையானா ஒன்னும் திரவியம்னு சொல்றது, அந்த திரவியத்தை ஆசிரியிச்சுதான் இருக்கும். இப்போ வெண்மைன்றது ஒரு குணம், அந்த வெண்மைன்ற குணம் தனியா வெண்மைன்னாக்கா என்னன்றது தெரியாது நமக்கு. அந்த வெண்மைன்ற குணம் ஒரு துணியில ஆசிரியிச்சதுன்னாக்க அப்போ வெண்மைன்றது என்னன்றது தெரியும். அதே மாதிரி புளிப்பு இனிப்பு அப்படின்னு ஒரு ரசம், ரசங்கள் எல்லாமே ஒரு குணம் தான். அந்த குணமும் தனியா புளிப்பு அப்படின்னாக்கா என்னன்னு தெரியாது, இனிப்பு அப்படின்னா என்னன்னு தெரியாது. அந்த சக்கரை ரூப திரவியத்துல அந்த இனிப்பு ஆசிரியிச்சிருக்கு, அந்த சக்கரைய வாயில போட்டு பார்த்தோம்னாக்கா அதனால வரக்கூடிய ருச்சி இருக்கு, அந்த ருச்சிக்கு இனிப்புன்னு பேரு. புளியை எடுத்து வாயில போட்டோம்னாக்கா அதனால வரக்கூடிய ருச்சிக்கு அதுக்கு புளிப்புன்னு பேரு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த குணங்கள் எல்லாம் தனியா இருக்க முடியாது, குணங்கள் ஆசிரியிச்சு ஒண்ணு ஆசிரியிச்சுதான் இருக்கும். எம்பெருமானுக்கு எத்தனையோ கல்யாண குணங்கள்லாம் இருந்தா கூட அத்தனை கல்யாண குணங்களும் எம்பெருமான ஆசிரியிச்சுதான் இருக்கின்றன அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இவைகளுக்கு இந்த குணங்களை காட்டிலும் குணங்களுக்கு ஆசிரியபூதமாக இருந்துருக்கிறது பெருமை வாய்ந்ததுன்றது சாதாரணமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இந்த இடத்துல என்ன சொல்ற, இந்த கல்யாண குணங்களுக்கு ஆசிரியமாக இருந்திருக்கிற எம்பெருமானே ரெண்டாம் பட்சம்தான், ஆனா தயதான் முக்கியம். அது நமக்கு தெரிவிக்கிறதுக்காக அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். கமலா நிலையஸ்வயா தயாணுகு கருணே நிஷ்கருணா நிருபணேத்வம் அதயேவஹி தவகாஸ்ரிதானாம் துரிதானாம் பவதி தயாதேவி. பெருமாளுக்கு பண்ற உபகாரங்கள்ல இது ஒரு உபகாரம், இப்ப சொல்லக்கூடிய உபகாரம் ஒண்ணு. பெருமாளை எல்லாரும் தயாளன்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கலாம். என்ன கமலா நிலையகா சுயா தயாளுக்கு, கமலா நிலையகா விராட்டி வீட்டிற்கும்போடியாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவர் ஒன்னாலே தயாளுவாக ஆராயறான். ஒன்னால தயாளுவாக ஆறேன்னா தயையுடையவன் தயாளு, அவ்வளவுதானே. அதையால இந்த தயை உடையவன் தயைக்கு ஆசிரியமாக இருந்திருக்கவர் யாரு? சாட்சாத் எம்பெருமான் தான். அந்த எம்பெருமான் தயாளு அப்படின்னு ஆயிட்டாராம். இந்த தயாளுன்ற ஒரு பேர் எடுத்து பாருங்க, இது சாதாரணமான விஷயம் இல்லை, இது ஒரு பெரிய விருதம். ஒருத்தனை பார்த்து இவன் ரொம்ப தயாளுபா அப்படின்னு சொன்னமான அவன் ஈஸியா சுலபமாக அப்ரோச், அதாவது அணுக முடிஞ்சவனாக ஆகிறான்னு ஒரு அர்த்தம் ஆகுது. தயை இருக்கிறதுனாலதான் நம்ம எவ்வளவு தப்பு பண்ணினாலும் அந்த தப்பை பார்க்காமல் நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவனாக இருந்துருப்பான் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். ஆகையால அந்த தயாளுன்றது ஒரு பெரிய பெருதம். அது பெருமாளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த பெருமாளுக்கு கிடைக்கிறதும் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்துருக்கோம். இந்த தயன்ற பெரிய புகழ், தயாளுன்ற பெரிய புகழ் கிடைப்பதற்கு காரணமாக இருந்திருக்கவள் தயாதேவி தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தயா தயாளுகு என்பதாக சுவாமி இந்த தயாதேவி பெருமாளுக்கு பண்ணக்கூடிய உபகாரத்தை சொல்ற. சுவாமி திருவிஷயாழ்வ சாதிக்கிற குலங்களாய ஏரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன், நலங்களாய நற்கலைகள் நவிரும் நவின்றிலேன், புலன்களைந்தும் வென்றிலேன் பொறியிலேன் புனித நின் இலங்கு பாதமன்றி மற்றோர் பற்றிலேன் எம் ஈசனே. தன்னை சொல்லுகிற அழுவார்களான் ஐக்கியான சந்தானம் அவளுக்கு ஒண்ணும் கிடையாது, நம்ம மாதிரி இருக்கிறவாளுக்காக தான் சொல்ற வார்த்தை இது. சில பிறப்புனாலேயே எம்பெருமானுக்கு அவர்களிடத்துல ஒரு கிருபம் உண்டாகுமா? இப்ப நாசமணிகள் சொல்ற, ஆளவந்தார் சொல்ற, ஆளவந்தார் தன்னை பத்தி எவ்வளவோ நிஜமா நீ நினைச்சிருந்தா நினைச்சுக்கோ, நான் நாசமணிகளுடைய பேரனாக பிறந்திருக்கேன், அந்த நாசமணிகளை நினைச்சியானா எனக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்றத சொல்லி சொல்ற. அந்த பிறப்பே நாசமணிகளுடைய பேரன்ற ஒரு குவாலிபிகேஷன் இருக்கு, அதுவே பெருமாளை ஈர்க்கக்கூடியதாக இருந்துருக்கு. இது சொட்டை குலம் என்பதாக சொல்லுகின்றது. அந்த சொட்டை குலத்துக்கு பெருமை எத்தனையோ விஷயத்துல எவ்வளோ இடத்துல சொல்லிருக்கு. அந்த சொட்டை குலம் அந்த மாதிரி ஒவ்வொரு குலத்துக்கும் பெருமை இருந்துருக்கு. இதுக்காக இன்னொரு குலத்துக்கு குறவு இந்த குலத்துக்கு அதிகம்லாம் சொல்ல, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு விதமான பெருமைகள்லாம் இருந்துருக்கு. அப்பேற்பட்ட பெருமைகள் உடையதான குலத்துல எந்த குலத்திலையும் நான் பிறந்தவனாக இல்லை என்பதாக சொல்லுகின்றார். புறங்களாய இரண்டிலும் சாதுர்வர்ணியன் மயாசிருஷ்டம் என்பதாக எம்பெருமான் கண்ணன் சொல்லுகிறார். இந்த சாதுர்வர்ணியம் எம்பெருமானாலே சிருஷ்டிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அந்த சாதுர்வர்ணியத்துக்குள்ளேயே அடங்காததாக இருந்திருக்கிற வேற ஒரு ஜாத்தியந்தரத்துல நான் பிறந்திருக்கேன் நானு. அதில் இதுக்குள்ள எம்பெருமானாலே சிருஷ்டிக்கப்பட்ட குலங்களுக்குள்ள பிறந்திருந்தோமானால் எம்பெருமானுடைய அனுகிரகம்ன்றது வரும். அதையும் தாண்டி போயிட்டு வந்தேன் நானு கஷ்டப்படுறார். இதுல நலங்களாய நற்கலைகள் நாவிலும் நவின்றிலேன். சரி, இது இல்லாட்டா போயிட்டு போறது, நீ எதனா படிச்சிருக்கியா? பகவத்துடையத்தை அறியக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கா உனக்கு? எம்பெருமானை தெரிஞ்சுக்கிறதுக்காக எத்தனையோ கலைகள்லாம் இருந்துருக்கேன். அந்த கலைகள் எல்லாம் அதுல எதனா நீ தெரிஞ்சுட்டு அதை நீ நாக்கலையே வச்சுட்டு அதாவது அதை உபயோகப்படுத்தின் இருக்கோமா நாம போ அப்படின்னு, அதையும் ஒரு அடுத்ததாக ஒரு செகண்டரியாக சொல்றது, ரெண்டாவது பட்சமாக சொல்றது. அதுவும் நான் எதுவும் நான் பண்ணல, நான் எதுவும் படிக்கல, எனக்கு தர்க்கம் தெரியாது, மீமாம்சம் தெரியாது, வேதாந்தம் தெரியாது, வியாக்கரணம் தெரியாது, ஒரு சாஸ்திரமும் எனக்கு தெரியாது. ஒன்னும் தெரியாட்டாலும் போறது நிஷ்கர்ஷமான இருக்கா? யாரு எம்பெருமானே பரதத்துவன்ற நிஷ்கர்ஷம் இருந்துட்டு எப்ப பார்த்தாலும் பகவன் நாமாவும் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா அதுவும் கிடையாது. அப்படிதான் இருந்துருக்கு. சரி, புலன்களைந்தும் வென்றிலேன். என்னுடைய பாக்கியேந்திரியங்கள்லாம் இருக்க, செவிவாய் கண் மூக்கு உடல் என்பதாக சொல்லக்கூடிய வெளி இந்திரியங்கள், அந்த வெளி இந்திரியங்களை விஷயங்கள்ல போக விட்டாமல் எம்பெருமானிடத்திலேயே போகும்படியாக நான் பண்ணனா? அதுவும் நான் பண்ணல. அந்த புலன்கள் அவைகளை நான் வெல்லவில்லை, அவைகள் போகும் வழியிலேயே நான் போக விடுகின்றேன். ஆகையால அது இந்திரிய நிகிரகம்ன்றது ஒரு பெரிய விசேஷம், அதுவும் இல்லை. சரி மனசான கொண்டாடுனா பொறியிலேன் பொனிதான் மனசும் என் இஷ்டத்துக்கு இல்லை, அதுவும் எம்பெருமானிடத்துல போகும்படியாக என்னால பண்ண முடியல. ஆனா எப்பவுமே பவித்திரமாக இருந்திருக்கிறவன் சாட்சாத் எம்பெருமான் தான். அந்த எம்பெருமான் நின் இலங்கு பாதமன்றி மற்றொரு பற்றிலேன் எம் ஈகனே, நின் இலங்கு பாதமன்றி மற்றொரு பற்றிலேன். ஆனா எனக்கு ஒண்ணு மாத்திரம் தெரியறது, உன்னுடைய திருவடி தவிர வேற ஒன்னும் கட்டியில்லைன்னு தெரியும். ஆனா அந்த திருவடியை நான் பிடிச்சுட்டேன், நான் மற்றோர் கதியிலேன் அப்படின்னு சொல்லி சொல்ற மற்றோர் பற்றிலேன். நீதான் எனக்கு ரட்சகனாக இருந்துருக்கேன், ஈசனாக இருந்துருக்கேன்னா இது சொன்னா போறது தேராம் பெறமாட்டு. ஆகையால் இலங்கு பாதமன்றி மற்றோர் பற்றிலேன் எம் ஈகனேன்னு சொல்லிட்டாக்க நீதான் எனக்கு ரட்சகன்னு சொல்லிட்டு உன் திருவடிதான் எனக்கு ரட்சணம் பண்ணக்கூடியதாக இருந்துருக்கு, உன் திருவடியே நான் பற்றுகிறேன் அந்த வார்த்தையும் சொல்லி ஆகி போச்சுன்னாக்க அனநிகதித்துவம் ஆகிஞ்சித்துவம் இவைகளோட கூட கோத்திரத்துவ வரணமும் இருந்துருக்கு, மகாவிஸ்வாசமும் இருந்துருக்கு, இதுல எல்லாம் சொல்லிட்டதா எடுத்து இது சரணாகதி. இப்படிப்பட்ட சரணாகதி பண்ணான்னாக்கா யாரா பண்ணான்னா ஒண்ணுமே பார்க்க மாட்டேறான். அவன் என்ன பெரிய அபிஜாத்திய ஒரு ஒன்ற குலத்துல பிறந்தவனா, அவன் நிறைய படிச்சிருக்கவனா, அவன் இந்திரிய எல்லாம் பண்ணி இந்திரிய நிகிரகம் பண்ணி யோகம் பண்ணிருக்கானா, என்ன பண்ணிருக்கான்றதெல்லாம் ஒண்ணுமே பார்க்க மாட்டேறான். உடனே அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிருவேறான். இது எல்லாத்துக்கும் காரணம் தயாளுவாக இருந்தன்றதுனாலதான் பெருமாள். அந்த தயாளுன்ற விருதம் இருக்க அது பெருமாளுக்கு மிக உயர்ந்ததான விருது. அத்த அந்த பெருமாள் பெரும்படியாக பண்ணவள் தயாதேவிதான் என்பதாக சொல்லுகின்றார் சுவாமி நம்மாழ்வார். ஈகனேன் நிறைவொன்றுமிலேன் என் கண் பாகம் வைத்த பரஞ்சுடர் ஜோதிக்கேன். ஒருத்தரிடத்துல பிரீத்தி வைக்கணும், அதுக்கு பிரீத்தி வைக்கணும்னு சொன்னோம்னாக்க அதுக்கு எதனா ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணத்துல என்ன அவன் படித்தவனா இருந்துருக்கானா, அழகா இருந்துருக்கானா, இல்ல வினயமா இருந்துருக்கானா, எப்படின்றதெல்லாம் எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு. எதுவும் என்கிட்ட கிடையாது, அதிநீக்கனாக இருந்துருக்கேன். என்னிடத்துல ஏதான ஒரு குணபூர்த்தி இருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு குணபூர்த்தியும் இல்லை. அப்படி இருந்தா கூட இந்த திரேந்திர முடியாது என்ன பண்றா, அவ விஷயத்திலயும் அனுகிரகம் தான் பண்ணுவேன்னுட்டு சிவிக்கும்பத்தை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துருக்கேறான், நின்றுருக்கேறான். ஆகையால நீகனேன் நினைவொன்றுமில்லேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கு என்பதாக சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமான் அதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்திருக்கிறது எம்பெருமான் இடத்துல தயையாக தயன்ற குணம்தான். ஆகையால எம்பெருமானுக்கு தயாளுன்ற பெரிய டைட்டில வரவேற்று கொடுத்தவன் தயாதேவி அப்படின்னு. வசீவதன்யோ குணவான்ருஜுஸ்ருதி மிருது தயாளு மதுரா. சுவாமி ஆளவந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் பத்தி சொல்லச்சு மிருது தயாளு என்பதாக சொல்கிறார். தயாளுன்ற பேரோட சொல்ற, தயையுடையவன்ற பேரை சொல்லி சொல்ற. ஆகையால இது இந்த அப்பப்போ ஒவ்வொரு சமயத்துல எம்பெருமானிடத்துல இருக்கிற குணங்களை கொண்டு ஆச்சாரியாள்லாம் இந்த உனக்கு இந்த குணங்கள்லாம் ஏற்றதாக இருந்துருக்கு, குணங்கள்லாம் உன்னை சோதிக்கிறது, உன்னை நிறைவு பெறும்படியாக பண்றது அப்படின்னு குணங்கள் செய்கின்றன அப்படின்றதெல்லாம் சொல்ற. அந்த மாதிரி சில சமயங்கள்ல அவரோட பேசுற சுவாமி அதாவது தேசிகனே வரதராஜ மந்திரத்துல தேவப்புறமாவட்டத்துல சம்யக்ஷிதேதிபிருதம் வரதத்வதீயம். அப்பா தேவப்பெருமாளே, உன் திருவடி தவிர வேற கதி இல்லை, எனக்கு ஒன்னும் தெரியாது. ஆகையால உன் திருவடியே தற்றாக பற்றி உன்னிடத்துல சரணமாக நான் அடைகிறேன் என்று சுவாமி விஜயாபனம் பண்றார் தேசிகன். தேசிகன் விஜயாபனம் பண்ண பிற்பாடு இப்படி மேல இறங்க பாக்கிறேன், பார்த்த பிற்பாடு இப்படி நம்மள்ட சரணாகதி பண்ணிருக்காத, இவெல்லாம் எவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கா, இந்த ஜென்மத்துல இவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கா, போன ஜென்மத்துல இவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கா, அதுக்கு முன் ஜென்மத்துல இவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கா, இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறவாள் நாம எப்படி ரட்சணம் பண்றதுன்னு கொஞ்சம் யோஜனை பண்றாராம். சரி, கொஞ்ச நாள் வேணா நரகத்துக்கு போயிட்டு வரட்டும், அப்புறம் வேணா இவரை ரட்சணம் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் யோஜனை பண்றாராம் பெருமாள். அப்ப பார்த்து சுவாமி தேசிகன் சொல்ற, பூயோ பிஹந்த வசதி எதிமே பவித்ரி யாம்யாசு துர்விடக விருத்திடு யாசனாசு. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டு இருக்கிறேன், யம லோகத்துல எனக்கு மறுபடியும் கணக்கு போகும்படியாக இருந்து அந்த யம யாத்திரையை அனுபவிக்கும்படியாக கணக்கு ஏற்பட்டதுன்னாக்கா, அப்போ உனக்கு ஒரு விருதம் இருக்குது பாரு, சரணாகத ரட்சகன் அப்படின்ற ஒரு விருதம் இருக்க, அந்த விருதம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உனக்கு. உன்னை சரணமாக அடைஞ்சிட்டு எனக்கு யமயாத்தனையின் கிணக்கு நீ கொடுத்தேனாக்க, இந்த யமயாத்தனைய நான் அனுபவிச்சுருக்கச்சு, நீ சரணாகத ரட்சகன்ற பேரையும் நீ அந்த டைட்டிலையும் நீ மாட்டி நின்றன்னு வச்சுக்கோ, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்படின்னு. சம்ரக்ஷிதேதிபிருதம் வரதத்வதீயம். இது ரொம்ப பார்த்தீங்கன்னாக்க இது நல்லாவே இருக்காதுன்னு அர்த்தம். இது இது காக்குவா சொல்லி சொல்ற. அதே மாதிரி தீப பிரகாசன் விஷயத்துல சுவாமி தேசிகன் வரிசையா சொல்லிட்டு வர, இது உனக்கு எவ்வளவு பெரிய பெரிய டைட்டில்லாம் இருந்துருக்கு, அந்த டைட்டில்லாம் என்ன விட்டேனா அந்த டைட்டிலும் போயிடும். ஒண்ணு உனக்கு ஆசை கணக்கு அந்த டைட்டில்லாம் நீ நிலநிறுத்திக்கணும்னு ஆசை இருந்ததுனாக்க எனக்கு கட்டணம் பண்ணு, எனக்காக நீ ஒண்ணும் பண்ணுவானா அப்படின்னு. சுவாமி தயா ஜலநிதி மதுராமாவான்சிதவசுதாரோன்னிலார்ஹசித்வம் விக்காபி மந்தி விருதானி மயா சகைவ. உனக்கு சுவாமின்னு ஒரு விருதம் இருந்துருக்கு. சுவாமின்னாக்க இப்போ எல்லாருக்கும் சுவாமியா இருக்கன்னா சுவாமியினுடைய கடவுள் தன்னுடைய தாசர்களை எல்லாரையும் அடிமைகள் எல்லாரையும் காப்பாற்றணும்ன்றது அவருடைய கடமையா போயிடுச்சு. அந்த விருதம் உன்னை காப்பாற்றணும்னா உன்னுடைய அடிமையாக இருந்துருக்கிற என்ன ரட்சணம் பண்ணணும், என்ன ரட்சணம் பண்ணாத போயிட்டேன்னா அந்த சுவாமின்ற பேர் உனக்கு போயிடும். உனக்கு தயா ஜலநிதி தயா சாகரம்னு உனக்கு பேர் இருந்துருக்கு. நீ வெறும் தயில தயாகிற ஒரு சமுத்திரத்துக்கெல்லாம் இருப்பிடமாக நீ இருந்துருக்க, இதை காட்டுல பெரிய விருது உனக்கு வேணுமா? அவ்வளவு பெரிய விருது நீ பெருசா மாட்டின் இருக்க, அந்த டைட்டில மாட்டின் இருக்க, நீ என்ன ரட்சணம் பண்ணாத போயிட்டேனாக்கா உன்னை காட்டிலும் குரூரமானவன் யாருமே இல்லைன்ற ஒரு பேர் வந்துருக்கு. அப்போ உனக்கு கடைசியில தயா சாகரம்னு ஒரு பேர் வச்சிருக்காளே, தயா ஜலநிதின்றது அந்த பேரை நீ எழுத்தும்படியாக ஆயிடும். மதுரா கமாவான்னு இதெல்லாம் தயையினுடைய காரியம். நீ இனிமையானவன்னு பேரு, என்ன ரசிக்காத போயிட்டேனாக்கா நீ இனிமையானவன்றது போயிடுவோம். யாரெல்லாம் குரூரமா இருந்திருக்காளோ அவெல்லாம் இனிமையா இருக்க முடியாது. ஆகையில உனக்கு குரூரமானவனா தான் பேர் வருமே தவிர இனிமையானவன்ற பேர் வராது. நீ சமாவானவனுக்கு பேரு, பொறுமையின் உடையவன்னு பேரு. என்னுடைய பாப்பத்தை உன்னால பொறுக்க முடியாது போயிட்டுனாக்கா அந்த சமாவான்ற பேரையும் நீ இழக்க வேண்டி போயிடும். இந்த மாதிரி சீலாதிக்கா சித்திகி உதாரகா அனகா அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ உனக்கு டைட்டில்கள், விக்காதி விருதா, இதெல்லாம் மீதி பேரால பெறக்கூடியதான ஒரு டைட்டிலாது இல்லவே இல்லை. ஆனா உனக்கு மாத்திரமே ஏற்பட்டதாக இருந்திருக்கிற இத்தனை டைட்டில்களையும் இத்தனை விருதங்களையும் என்ன நீ அனுகிரகம் பண்ணாத போயிட்டேனாக்க, என்ன இழக்கிறதோட மட்டுமல்லாமல் இத்தனை டைட்டில்களையும் நீ இழக்கும்படியாக ஆயிடும். ஆகையால நான் சொல்றேன், நானு உனக்கு உனக்கு இத்தனை டைட்டில்களும் நிலைக்கணும்னாக்க என்ன நீ ரட்சணம் பண்ணிக்கோ, இல்லட்டா உன் இஷ்டம்பா, எனக்கு ஒண்ணும் இல்லை. இது சுவாமி தீப பிரகாசன் விஷயத்துல சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகள் சாய்க்கிற அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னாக்க எம்பெருமானுக்கு இந்த தயாளு அப்படின்ற ஒரு பெரிய பேர் இருக்க. இந்த பெரிய பேரு யாரால வருது? தயாதேவியினாலதான் வருது. இந்த தயாதேவினால வந்ததுனால அவருக்கு ஒரு பெரிய உபகாரம் பண்ணிருக்கா, ஏற்பட்ட டைட்டில் மாற்றும்படியாக பண்ணிருக்கா. சரி, அப்போ ஒரு விஷயம் சொல்ற, கமலா நிலய தயாளு கருணே நிஷ்கருணா நிரூபணித்தம் வாஸ்தவம். பெருமாளுக்கு தயாதேவி, பெருமாளை ஆசிரியத்தால தயாளுன்னு பேரு. தயைக்கு தயாளுன்னு பேர் வருமா? என்ன ஒரு குணத்துல இன்னொரு குணம், குணே குணா நங்கி தராத்திரி, இன்னொரு குணம்ன்றது வராதுன்றது ஒரு நியாயம். வெண்மைன்றது ஒரு குணம் இருக்கு, கருமைன்றது ஒரு குணம் இருக்கு. கருமைக்குள்ள இன்னொரு குணம் இருக்கா? கருப்புக்குள்ள இன்னொரு குணம் இருக்கா? கிடையாது. வெள்ளைக்குள்ள வெள்ளம் தான் இருக்கும், கருப்புக்குள்ள கருப்பு தான் இருக்கும். அதையில இந்த புளிப்பு ரசத்துக்குள்ள இன்னொரு ரசம் இருக்குமாண்ணா? இருக்காது. சிதிப்புக்குள்ள இன்னொரு ரசம் இருக்குமாண்ணா? இருக்காது. அப்ப குணத்துக்குள்ள இன்னொரு குணம் இருக்காது. இப்ப தயன்றதே ஒரு குணமா போயிடுச்சு. தயைக்குள்ள தயன்றது இருந்ததுன்னாக்கா அதுக்குள்ள அது, அதுக்குள்ள அது, அதுக்குள்ள அதுன்னு சொல்லிட்டு அனவஸ்தை வந்துடும். ஆகையால குணத்துக்குள்ள குணம் இல்ல, ஆகையால குணம் இல்லாததுனால அந்த தயைக்கே தயாளுன்ற பேர் வராது. சுவாஸ்திரயம் தயாளும் கரோதி தோம் ஸ்வயம் நிர்தயா அப்படின்ற இந்த தய ஆசிரயிச்ச இடம் இருக்கு பாருங்க. யார ஆசிரயிச்சதோ அவர் தயாளுவா ஆறு. ஆனா தயா தயா இருக்கா பாருங்கோ, அவர் தயாளு இல்லை. ஆகையால அவர் நிர்தயா தயில்லாதவளாக இருந்துருக்கா. இதுல ஒரு ஒரு அதாவது கவித்துவத்தை காண்பிக்கிற சுவாமியினுடைய கவித்துவத்தினுடைய பாண்டித்தத்தை காண்பிக்கிறாருங்க. நீ எல்லார் நீ சேர்ந்த இடங்கள்லாம் தயையுடையவர்களாக ஆறா, நீ தயையே இல்லாதவளா. யாரு தயாதேவிக்கு தய இல்லாதவளாக ஆவாளா? ஆமா, நீ தய இல்லாதவள் தான். நிஷ்கருணா நிருபணேத்வம் ஏ கருணே தயே, நீ நிஷ்கருணா, துணி குற தயே இல்லாதவள் நீ. சொம் நிரூபணே, ஒன்ன நான் நிரூபணம் பண்றேன், நான் எப்படி தயே இல்லாதவளாக இருக்க அப்படின்னா, யாரெல்லாம் ஒன்ன ஆசிரியத்தவளாக தயாதேவியை ஆசிரியத்தவர்களாக இருந்திருக்காளோ அவளுடைய பாபங்கள் விஷயத்துல துணி கூட கருணை இல்லாதவளாக இருந்திருக்காளாம் தயாதேவி. அந்த பாப்பங்கள் மொத்தத்தையும் போக்கடிக்கிறவளாக இருந்திருக்கா. நீ போனா போயிட்டு போறது, நீயும் கொஞ்சம் இருந்துக்கோ இவனோட கூட அப்படின்னு சொல்லவே மாட்டாளாங்க. அதுதான் பெரிய விஷயம். என்னது நீ ஆசிரியித்த இடத்துக்கு தயாளுன்னு பேர் வச்சிருக்க, உன்னிடத்துல தய இல்லையே. இப்ப இது என்ன சுவாரஸ்யமா இருக்கு, இது என்ன விசேஷம் புரியலையே எனக்கு அப்படின்னு. இது லோகத்துல இருக்கிற நீதி தான், இது ஒண்ணு புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பரோபதேசே பாண்டித்யம் சர்வேஷாம் சுதரம் ப்ரணாம் தர்மே ஸ்ரீயமனுஷ்டானம் கத்தித்து மகாம். பரோபதேசே பாண்டித்யம், நான் உபன்யாசம் பண்ணச்சே சொல்லிக்கலாம். எல்லாரும் சுதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும், சத்தியம் வர தர்மம் தர அப்படின்லாம் சொல்லியிருக்கு. ஆகையால எப்பவும் பொய்ய பேசக்கூடாது, சத்தியவதனம் பண்ணணும். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தர்ம காரியத்தை பண்ணணும். மாத்ரு தேவோ பவா, பிதிரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவான்னெல்லாம் வேதம் சொல்லிருக்கு. மாதா பித்திருக்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு கைங்கரியத்தை பண்ணணும், சுஸ்ரூஷை பண்ணணும். ஆச்சாரியனுக்கு நம்மளால முடிஞ்ச சுஸ்ரூஷையை பண்ணணும். இப்படி எல்லாம் எத்தனையோ தர்ம காரியங்கள்லாம் சொல்லிருக்கு. இத்தனை தர்ம காரியங்கள்லாம் சொல்லிருக்கச்சே, இது எல்லாம் இதெல்லாம் அனுஷ்டித்தமானாக்கா எவ்வளவு பலம் இருக்கு தெரியுமா? வேதம் சொல்லிருக்கு. எல்லாம் கிணறு குளம் வெட்டுறதெல்லாம் இருந்துருக்கு. இது ரொம்ப உபகாரம். இந்த இஷ்டம் இஷ்டம் பூர்த்தம், இஷ்டம்ன்றது யாகம், பூர்த்தம்ன்றது கிணறு குளம் எல்லாம் வெட்டுறது. இந்த குளம் வெட்டினுமானாக்க எத்தனையோ ஜந்துக்கள் தீர்த்தங்கள்லாம் வந்து சாப்பிட்டு போறது. அத்தனை ஜந்துக்களுக்கும் நம்ம உபகாரம் பண்ணதாக ஆகும். தெரிஞ்சு நாம பண்ணல, தெரியாதையே எத்தனையோ பேருக்கு உபகாரம் பண்றோம். குளம் வட்டத்துல அவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் இருந்துருக்கு. இப்படி இல்லாம ஒரு லோகத்துல இருந்துருக்கிற தர்மங்களை பத்தி, தர்ம காரியங்களை பத்தி உபதேசம் நல்லா உபன்யாசம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா தனக்குன்னு வரச்சே நீயும் தானே சம்பாதிக்கிற, நீயும் தானே இதுல ஏதனா ஒரு காரியம் தர்ம காரியம் பண்ணலாம் வந்தியோ, அதை கேட்டமானாக்க ஒண்ணுமே பண்ண மாட்டாளாம். பரோபதேசே பாண்டித்யம் சர்வேதாம் சுகரம், அவளுக்குன்னு அசலாருக்கு உபதேசம் பண்றதுன்றது எல்லாருக்கும் சுலபமான விஷயம். தர்மே ஸ்ரீயமனுஷ்டானம் கஷ்டசித்து மகாத்மனஹா, அந்த உபதேசம் பண்றதோடு மட்டுமல்லாமல் தானும் அந்த தர்மங்கள் என்னென்ன உபதேசம் பண்றமோ அந்த உபதேசங்களை அனுஷ்டிக்கிறதுன்றது இருக்கு பாருங்க. யார் அப்படி அனுஷ்டிக்கிறவளா இருந்திருக்காளோ அவாதான் மகாத்மாக்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் தான் நம்முடைய ஆச்சாரியாளாம், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. இப்ப கருணைய தயாதேவிய பார்த்து சொல்ற, நீ எல்லாரும் ஈஸியா அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கணும் இருக்கணும்னு சொல்லிட்டு உன்னி இருக்கிற இடத்துல, ஆனா நீ என்ன பண்ற, உன்னை பார்த்து பயப்படுற மாதிரி ஒரு நிலையை ஆச்சரியக்கிறியே. இது லோகத்துல உபன்யாசம் பண்ற மாதிரிதான் இருந்துட்டு இருக்க, ஆச்சாரியால் மாதிரி இல்லையே. அது ஒரு கேள்வி வருதான். அந்த கேள்விக்கு பதில் சொல்ற, ஆமா நான் அப்படிதான். பின்னர் கருணே நிஷ்கருணா நிரூபணித்துவம் கருணேத்வம் நிஷ்கருணா என்பதாக சொல்லுகின்ற, ஏ கருணே நீ நிஷ்கருண, கருணையே இல்லாதவளாக இருந்திருக்க. ஒத்த எப்பவுமே நல்ல தயாளுவா இருந்திருக்கான். எந்தோ ஒரு சமயம் ஒரு தேச விசேஷத்துல அந்த ஊர்ல அவனால பண்ண முடியல, கால விசேஷத்துல அந்த சமயத்துல அவனால உபகாரம் பண்ண முடியல பிறருடைய. அப்போ அந்த மாதிரி நிலையில பார்த்துட்டு அவன் கொஞ்சம் கருணை இல்லாதவனாக இருந்துருக்க மாதிரி இருந்தான்னாக்க, லோக என்ன பண்ணும், ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டாக்க, இத்தனை நாள் வரைக்கும் அவன் கருணை உள்ளத்தோட இருந்திருந்தானே அதை பத்தி நினைக்க மாட்டான். இப்ப ஒரே ஒரு நாள் அந்த கொஞ்சம் கருணை இல்லாத மாதிரி இருக்காங்க, அதை பார்த்துட்டுதான் எல்லாரும் நிந்திக்க ஆரம்பிப்பா. அதே மாதிரி இந்த இடத்துல நிந்தா ரூபத்துல ஒரு ஸ்துதி, தயைய நிந்த பண்ற மாதிரி, அதாவது தயைய தூற்றுவது போல சொல்லிட்டு உண்மையில தயைய ஸ்தோத்திரம் அந்த நிந்தா ரூபமான ஸ்துதியை இங்க பண்ற, அதை பார்க்கணும். அத்தையே பகி தாவகாஸ்திரிதானம் துரிதானம் பவதி ஸ்வதேவ பீதி. அத்தையேவ நீ கருணை இல்லாதவனாக இருப்பதனாலேயே, அதுதான் அர்த்தம், தாவகாஸ்திரிதா நாம் உன்னை, அதாவது தயாதேவியே நமக்கு பற்று, எம்பெருமானுடைய தயா குணமே நமக்கு பற்று, வேற எதுவும் நமக்கு பற்று இல்லை என்று நினைத்து கொண்டு இருந்து உன்னையே ஆசிரியத்தவர்களாக இருப்பவர்களிடத்தில் அவர்களை ஆசிரியத்திருக்கிற துரிதான பாப்புங்களுக்கு உன்னிடத்துல பயமா இருந்திருக்கான். துரிதானம் பவதி ஸ்வதேவ பீதி. எம்பெருமானிடத்துல எல்லாம் சூரியன் சந்திரன் முதலிய வாயு முதலிய தேவதைகள் எல்லாவற்றுக்கும், எல்லா தேவதைகளுக்கும் பயம் இருக்கான். பீஷாஸ்மாத்வாதஸ்பவதே பீஷோதே பிதூர்யா பீஷாஸ்மாதக்னிச்சேந்திரஸ்ய மிருத்யுத்தாவதி பஞ்சமஹிதி பீஷாஸ்மாத்வாதஸ்பவதே. இன்னைக்கு காத்து அடிக்கிறது, இதுக்கு காரணம் எம்பெருமானிடத்துல பயம் இருந்துதான். சூரியன் அந்த அந்தந்த சமயத்துல தான் உதயமாறான் அந்தந்த ஊர்ல, இதுக்கு காரணம் எம்பெருமானிடத்துல பயம் நின்று. பீஷோதே சூரியஹாம் நெருப்பு சுடுறது, எல்லாரும் நெருப்புன்னா சுடும் சுடும் தூரப்போ தூரப்போன்னு சொல்லுவானே, நான் கூட தான் சைத்தியமா இருக்கேன் ஒரு நாளைக்கு என்ன நெருப்பு நினைச்சதுன்னாக்கா, அதால அந்த குணத்தை விட்டுட்டு எடுக்க முடியாது, சைத்தியமா இருக்க முடியாது. ஆகையால நெருப்பு சுடுறதும் எம்பெருமானிடத்துல பயந்துதான். அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே இந்த மாதிரி எம்பெரும் ஒவ்வொரு தேவதையும் ஒவ்வொரு செயல்பாடுமே எம்பெருமானிடத்துல பயந்துட்டு நடத்துறது சொல்றாங்க. இந்த பாப்பங்கள்லாம் இருக்கு பாருங்க, பாப்பங்கள்லாம் எம்பெருமானிடத்துல துளி கூட பயப்படுறதே இல்லையா. பெருமான் எங்க இருக்காரோ பரவாயில்ல, பெருமான ஆசீர்வதிச்ச வாழ்டத்துல பாப்பம் கூட கூடவே உட்காந்துட்டு இருக்கு. ஏன்பா இப்படி பண்ற, பெருமாளிடத்துல பயப்பட வாழ்ட்டாருமா அப்படின்னு ஒன்னும் இல்ல. பெருமாள் என்ன பண்ணுவார், நல்லது பண்ணவாளுக்கு நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணவாளுக்கு பண்ணுவார், கெட்டது பண்ணுவார், அவ்வளவுதானே. இவெல்லாம் கெட்டது பாப்பம் பண்ணிருக்கானாக்கா, பாப்பம் பண்ணவாளுக்கு பாப்பத்துக்கு பயம் இல்லைன்றது என்ன அர்த்தம், பாப்பத்தினுடைய காரியத்தை நடத்தும்படியாக பண்ணோம். பாப்பத்தினுடைய காரியம் என்ன, அனுபவம், துக்கானுபவம். அந்த துக்கானுபவத்தை தான் பெருமாள் ஏற்படுத்துறாரு. நான் நம்மளுடைய காரியத்தை நிறைவேற்ற முடியாத பெருமாள் பண்ணிட்டே இருந்தேன், அப்புறம் பெருமாள் இடத்துல என்ன பயம் வேண்டி கிடைக்கிறது, அயல விசாரமே இல்ல. நாம இல்லாதபடி பண்ணாதானே அந்த கஷ்டம், அது இல்லையே. நம்மளுடைய பிரசன்ஸ்னால அவர் பெருமாள் அங்க இருக்கிறதுனால பெருமாள் இடத்துல நமக்கு எந்த விதமான பயமும் இல்லைன்னு பாப்பங்கள் எல்லாம் பயப்படாதே இருந்துட்டு இருக்கான். ஆனா தயையை பார்த்து பயப்படுறதான். துரிதானாம் பவதி த்வதேவ பீதி. இந்த பாப்பங்களுக்கெல்லாம் த்வதேவ பீதி, ஒன்னிடத்துலதான் பயம். அட என்னப்பா இது, ஒன்னும் புரியலையே எனக்கு. என்ன வாஸ்தவமான விஷயம், இந்த தய இருக்க பாருங்க, பெருமாளுடைய தய பாபங்கள் ஒண்ணுமே இல்லாதபடி பண்ணிடுறாளாம். அப்ப பாபங்களை மட்டும் போக்கடிக்கிறது யாரு? தயாதேவி தான். பாபங்களை போக்கடிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருந்துருக்கு. அந்த பாபங்களுக்கு போக்கடிக்கிற வழிகள்ல அனுபவிச்சு பாபங்களை போக்கணும், பிராயச்சித்தம் பண்ணி பாபங்களை போக்கணும், அனுபவிச்சு பிராயச்சித்தம் எல்லாம் பண்ணி அனுபவிச்சு பாபம் போனா பாபம் ஜெயிக்கிறது, பாபம் தான் ஜெயிச்சதே தவிர மீதி ஒன்றும் கிடையாது. ஆகையால தயாதேவி தான் என்ன பண்றா, யாரையும் பாபங்கள்ல இருந்து விடுவிக்கிறா. பாபங்கள் அதனுடைய காரியத்தை பண்ணாதபடி பண்றவு எம்பெருமானுடைய தய. ஆகையால பாபங்களுக்கெல்லாம் ஒரு சிக்னிபிகன்ஸே இல்லாத பண்ணிடுறதுனால மொத்தம் பயப்படுறதுதான். நமக்கே பார்க்கலாம், நமக்கு ஒரு வியக்தித்வம் ஒரு இடத்துல ப்ராமினா இருக்கிறவன போய் அவனுடைய ப்ராமினன்ஸ் மொத்தம் போயிட்டு ரொம்ப சாதாரண 100ல 1000ல 1,00,000 கோடியில ஒருத்தனாக ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, அத்த காட்டிலும் கஷ்டம் வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி இந்த பாப்பங்கள்லாம் தாமதம் அடுத்தது பண்ண போறோம், அடுத்தது நம்ம இந்த பாப்பத்துக்கு பலன் கொடுக்க போறது கொடுக்க போறதுன்னு நினைச்சுட்டு அது உக்காணுன்றது, அது ஒரு பலனும் கொடுக்க முடியாத பண்ணி பண்ணி விடுறா தயாதேவி. ஆகையால அந்த பாப்பங்கள் மொத்தம் தயையை பார்த்த உடனே பயம் வந்துருக்கான். துரிதானம் பவதி த்வதேவ பீதி. இந்த பாபங்களை ஆசிரியத்தவர்கள், உன்னை தயாதேவியை ஆசிரியத்தவர்களிடத்தில் இருக்கிற பாபங்களுக்கு உன்னிடத்திலேதான் பயம் இருந்துருக்கு. நீதான் அப்போ ஒருத்தர் பயப்படும்படியாக ஒருத்தர் நடந்திருந்தாள்னாக்கா அவ கருணையே இல்லாதவள் தான் அர்த்தம். கருணை இருக்கிறவாளா இருந்தா அவர்கிட்ட யாருமே பயப்பட மாட்டா. இப்ப கருணை வந்து எம்பெருமானுடைய கருணை தயை இருந்துருக்க பாப்பங்கள் எல்லாம் பயப்படும்படியாக நடந்து கொள்றது. ஆகையால கருணை நடத்துல கருணையே இல்லை. இதுதான் சொல்ல வேண்டிய விஷயம் என்பதாக சொல்லுகிற. இது நிந்தையா சுட்டியா பார்க்கணும். அதாவது தயை இதனால தோற்றம் பண்றோமா, இல்ல தயை இதனால நிந்தை பண்றோமா, தூற்றுறோமா? இதுன்னு கேட்டா இது நிந்தை இல்ல, இது ஸ்துதி தான். நிந்தாரூபமான ஸ்துதி. ஆகையால இது ஒரு அலங்காரத்தை சொல்லப்படுகிறது. அந்த அலங்காரத்தை சுவாமி கவிதா கவியா போயிட்டு அப்படினால இந்த இடத்துல அந்த அலங்காரத்தை இந்த இடத்துல பிரயோகிச்சிருக்கார். இங்க தார்க்கிகராகவும் இருந்துட்டு இருக்க, அதுலயும் ஒரு பெரிய பிரயோஜனம் இருந்துட்டு இருக்கு. அதை அடுத்தது பார்க்கலாம். இங்க ஒரு விஷயம் பார்க்கணும். இந்த இடத்துல வேதாந்த சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒவ்வொருத்தரும் ஒரு காரியம் பண்றோம். இந்த காரியம் பண்றோம்னாக்க எதான ஒரு பலன் இல்லாமல் அந்த காரியத்தை பண்ண மாட்டோம். அத எப்பேற்பட்ட லௌகிகனா இருக்கட்டும், வேதாந்தியா இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும், பிரயோஜனம் அனுதிஷ்ய நமந்தோபி பிரவர்த்தத்தை, இது ஒரு வாக்கியம். ரொம்ப முட்டாளா இருந்தா கூட ஒரு பிரயோஜனத்தையும் விரும்பாமல், அதாவது உத்தேசிக்காமல் எந்த காரியத்தையும் பண்ண மாட்டான், எந்த காரியத்திலையும் இழிய மாட்டான் என்பது சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தோம்னாக்க பிரயோஜனம் ஒன்று, நாம்களும் இந்த உபன்யாசம் கேட்கிறோம், இந்த உபன்யாசம் கேட்கறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு அடுத்த கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில தெரிஞ்சின்றாதான் இந்த உபன்யாசத்தை கேட்போம், இல்லைன்னா கேட்கவே மாட்டோம். ஒரு கிரந்தம், ஒரு புத்தகம் படிக்கிறோம், இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டாக்க அந்த பிரயோஜனத்தை தெரிஞ்சின்றாதான் அந்த புத்தகத்தையே படிப்போம். ஒரு செயல், எங்கேயோ உட்காந்துட்டு நாம ஏதோ காரியம் பண்றோம், இவ்வளவு காரியம், இந்த காரியம் பண்றதுக்கு என்ன பிரயோஜனம்? ஏதோ சம்பாதிக்கும், ஜீவிக்க, நல்ல சர்க்காரியத்துல செலவழிக்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தியை நமக்கு கொடுக்கறான் பெருமாள் அப்படின்றதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் யாருக்கும் பிரவர்த்திக்க மாட்டான்னு சொல்றது சித்தாந்தம். அப்போ லோகத்துல பெருமாளை நாம எல்லாம் ஆசிரியிக்கிறோம், இந்த பெருமாளை ஆசிரியிக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு எத்தனையோ சதுர்வித பஜந்தேமான்னு சொல்ற நான்குவித புருஷார்த்தங்கள்ல எதை ஆசைப்பட்டாலும் என்ன அடையலாம்னு சொல்றா. அதெல்லாம் இருந்தா இருக்கட்டும், கடைசியா இருந்திருக்கிற மோட்சம்னு சொல்றது, அந்த மோட்சத்துல வரக்கூடிய பிரம்மானந்தம் இருக்க, அந்த பிரம்மானந்தத்தை பெறுவதற்காக எம்பெருமானை ஆசிரியிக்கிறோம் அப்படின்றது லோகத்துல ஏற்பட்டது. ஆனா இங்க ஒரு கேள்வி வருது, அந்த பிரம்மானந்தம்ன்றது இருக்க மோட்சத்துல ஏற்படக்கூடிய பிரம்மானந்தம்ன்றது வேதாந்த விஷயத்துல சூக்ஷ்மமான விஷயம். இது நமக்கு சுவாபாவிகமாகவே இயற்கையாகவே ஏற்பட்டது பிரம்மானுபவம்ன்றது. ஒவ்வொரு ஜீவனுக்கும் எம்பெருமானுடைய திருமார்பாக இருந்திருக்கிற கௌஸ்துபம் போல எம்பெருமானுடைய திருமார்பாகிற ஸ்தானத்தை அடைந்து எம்பெருமானை அனுபவிப்பதற்கு ஒரு கொடுத்து வைத்தவர்களாக இருந்திருக்க தாயதனத்தினால, அதாவது பரம்பரையா அப்பா சொத்து அம்மா சொத்துன்ற மாதிரி நம்மளுடைய சொத்தை அனுபவிக்கிறதுக்காகவே நம்ம ஏற்பட்டவர்களாக நாம இருந்துருக்கோம். அப்போ பரம்பரையா வரக்கூடிய சொத்துல அனுபவம்ன்றது இருக்க அதுக்காக ஒரு பிரயாசம்ன்றது ஒன்றும் தேவையில்லை. இதுதான விஷயம். அப்ப என்ன இருக்கு மோட்சானந்தத்துல பெறுவதற்கு அப்படின்னா, அதுல ஒரே ஒரு விருந்து இருக்கு, இந்த அசங்குச்சிதமான ஞானம் பெறுவதற்கு, பிரம்மானுபவத்தை பெறுவதற்கு சில தடங்கல்கள் இருக்கின்றன. அந்த தடங்கல்களை போக்கடிக்கணும். அந்த தடங்கல்களை போக்கடிக்கிறது தான் இப்போ நமக்கு முக்கியமானதாக இருந்துருக்கு. ஒரு தீபம் இருக்கு, அந்த தீபம் எல்லா இடத்துலயும் ஒளிரக்கூடியதாக இருந்துருக்கு. அது ஒரு குடத்துள்ள வச்சுட்டோம்னாக்க அந்த தீபத்தினுடைய பிரகாசம் இருக்க அந்த குடத்துள்ளதான் பரவுறதே தவிர எல்லா இடத்துலயும் பரவல. அப்போ அந்த இடத்துல தடங்கலா இருக்கிறது அந்த குடத்தும் குடம். அந்த மாதிரியாக ஒவ்வொன்றும் பார்க்கணும். ஒரு ரத்னம் சுரங்கத்துல இருந்து எடுக்கிறோம், அந்த ரத்னத்தை வெட்டி எடுத்தமான வைரத்தை வெட்டி எடுத்தமானாக்க அதுக்கு பிரகாசம் இயற்கையாகவே பிரகாசம் இருந்துருக்கு. இப்ப பிரகாசிக்காத இருக்கிறதுக்கு காரணம் அது அழுக்கு அடைஞ்சிருக்கு. அந்த அழுக்கு அடைஞ்சதெல்லாம் நீக்கி வைரத்தை பட்ட தீட்டிட்டோமானாக்க அதுல இயற்கையாக இருந்துருக்கிற பிரகாசம்ன்றது தானா வருது. பூமிக்குள்ள ஜலம் இருந்துருக்கு, ஆனா அந்த ஜலம்ன்றது அந்த ஜலத்தினுடைய இருப்பை நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. அந்த மண்ணு போட்டு மறைச்சு இருந்துருக்கு. அந்த மண்ணெல்லாம் தோண்டி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த கிணறுல ஜலம் இருக்கிறதுன்றது நமக்கு தெரியுது. அதே மாதிரிதான் எம்பெருமானை அழைப்பதற்கு விரோதியாக இருந்திருக்கிற தடங்களாக இருந்திருக்கிற விஷயங்களை நம்ம கணக்கு போக்கடிச்சிட்டோம்னாக்க அந்த போக்கடிச்சுட்டாக்க பகவத் அனுபவம்ன்றது சுவாபாவிகமாகவே ஏற்பட்டுட போறது. நாம ஒரு காரியமும் பண்ணல. நாம என்ன இப்ப கிணத்துல வந்து மண்ணை வாரிக்கணும்னாக்க கிணத்துல உள்ளுக்குள்ள ஜலம் வருது. இப்ப ஜலத்தை நாமே தானே உற்பத்தி பண்ணுமா? இல்ல, இருக்கிறது தான் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த தடங்கள் எல்லாம் போக்கடிக்கிறதுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த தடங்களை போக்கடிக்கிறதுன்றது எம்பெருமானுடைய குணங்கள்ல எந்த குணங்கள்ல முடியும் அப்படின்றது பார்த்தோம்னாக்க, மீதி குணங்கள்லாம் தய தவிர மீதி குணங்கள்லாம் என்ன பண்ணும்? இதுக்கு தடங்களாக இருந்திருக்கிறது எம்பெருமான் பகவத் அனுபவத்துக்கு தடங்களாக இருந்திருக்கிற நம்மளுடைய பாபம் இருக்க, அந்த பாபத்தை போக்கடிக்கணுக்கு அவைகளும் முயற்சி செய்கின்றன. அப்படி இருந்தாலும் அந்த பாபங்கள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்ட, ஒரு சின்ன விஷயம்தான் பண்ணோம், நம்மளை அனுபவிச்சு போக்கடிக்க பண்ணோம். அதாவது அந்த எம்பெருமானுடைய மீதி குணங்கள்லாம் நம்மள அந்த பாபங்களை அனுபவிக்க பண்ணோம், இல்லாதவர்களுக்கு பிராய சித்தத்தை பண்ண வைக்கணும். இவ்வளவுதான் பண்ண முடியும் மீதி குணங்களால. ஆனா அந்த பாபங்களை இல்லாத பண்ணவே முடியாது. ஆனா தயாதேவி என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா, தயேன்ற குணம் என்ன பண்ணும் அப்படின்னா, தீயினில் தூசாகும் செப்பேலோ ரிம்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் அருள் செய்வது போல, எவ்வளவு பாபம் பண்ணிருந்தாலும் கூட அத்தனை பாபங்களும் அழிச்சிடுவா, இல்லாததாக பண்ணிடுவா. பாபங்களை இல்லாத பண்றதுன்றதுக்கு என்ன அர்த்தம்? இங்கேயும் ஒரு வேதாந்த அர்த்தம் பார்க்கணும். பாபங்களை இல்லாத பண்ணவே முடியாது. இந்த புண்ணியம் பாபம் அப்படின்னு சொல்றது என்னன்னாக்க, புண்ணியம்ன்றது எம்பெருமானுடைய அனுகிரக சங்கல்பம், இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்துக்கு காரணமாக இருந்திருக்கிற ஒரு செயல் புண்ணியம் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பாபங்கள் அப்படின்றது என்னன்னு கேட்டேன், எம்பெருமான் இவனை நிகிரகம் செய்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற சில செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகள் தான் பாபங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அந்த பாபங்களுக்கு பலன் வராத போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த பாபங்கள் ஒரு காரியமும் பண்ணாத போயிடுறது, பாபத்தினுடைய பலன் வந்தேன்னா பாபங்கள் மட்டும் வீணா போயிடுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி தய எம்பெருமானுடைய தய என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, இவங்கள் இவ்வளவு பாபம் பண்ணிருந்தா கூட இந்த பாபங்களுக்கு பலமாக இருக்கக்கூடிய துக்கானுபவம் இருக்கு பாருங்கோ, அந்த துக்கானுபவத்தை பெருமாள் கொடுக்காமல் இருக்கும்படியாக பண்ணுகிறாளாம். இதுதான் வேதாந்த அர்த்தம், சூக்ஷ்மமான வேதாந்த அர்த்தம் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுகிறது. ஆகையால இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இந்த தயாதேவியினிடத்துல மொத்த பாபங்களும் பயப்படுகின்றன என்பதை ஆச்சரியமாக ஒரு நிந்தாஸ்துதி மூலமாக அருளி செய்கிறார் சுவாமி தேசிகன். கமலா நிலைய துவயா தயாளு கருணே நிருணா நிரூபணே ஸ்வம் அதயே வகி தவகாஸ்ரிதானாம் துரிதானாம் பவதி த்வதேவ பீதி. அடுத்த ஸ்லோகம். அதிலங்கித சாசனேஷ்வ பீஷ்ணம் ஜிருஜம்பிதோஷ்மா புனரேவதேட்சமாதானை மாத்ரியதே பவத்யதீனை. தயாதேவி பாபங்களுக்கு எதிரியாக இருந்து நம் பாபங்களை போக்கடிக்கிறார்னு சொல்லி சொல்றார். இங்க இதுக்கு மின் ஸ்லோகத்துல சுவாமியினுடைய கவித்துவத்தை சொன்னோம், இந்த நிந்த பண்ற மாதிரி பண்ணி ஸ்தோத்திரம் பண்றான்றது தாமோட சுவாமியினுடைய தக்க பாண்டித்யத்தையும் சொல்றாரு. சாதாரணமா பார்த்தோம்னாக்க ஒருத்தரை ரட்சணம் பண்றோம், அந்த ரட்சணம் பண்றோம்ன்ற செயலுக்கு என்ன அர்த்தம், அவனை மாத்திரம் ரட்சணம் பண்ணல அவனை சேர்ந்தவர்களையும் சேர்த்து ரட்சணம் பண்றோம். நான் எம்பெருமான் இடத்துல நான் பிரார்த்திக்கிறேன், என்ன நீ ரட்சணம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்திக்கிறேன், பிரார்த்திச்ச உடனே பெருமாள் என்ன மாத்திரம் ரட்சணம் பண்ணாங்க, நான் சொல்லிச்சு என்னை சேர்ந்தவாளும் என்ன அடங்கிட்டவாளா இருக்கான், எனக்கு மாத்திரம் சுக்கத்தை கொடுத்துட்டு என் குடும்பத்தில் இருக்கவாள்லாம் கஷ்டப்பட வச்சாங்கனாக்கா அது என்னுடைய ரட்சணத்துல பரிபூர்ணமான ரட்சணமாக ஆகாது. இப்ப இந்த இடத்துல தாவகாசிரிதானாம் துரிதானாம் பவதி தொதேவ பீதிக்குன்னு சொன்னாக்க, எம்பெருமா தயாதேவி ஆசிரியிச்சவர்கள் யார் இருக்காளோ அவள் ஆசிரியிச்சுக்கிற வஸ்துக்களையும் ரட்சணம் பண்ணாதான் தயாதேவி, அவர்கள் தயாதேவிய யார் அறிஞர்களாக இருந்திருக்காளோ அவர்களை ரட்சணம் பண்ணவர்களா ஆவார். ஆனா தயாதேவி என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, யார் அவர்களை அண்டினார்களோ அவர்களை மாத்திரம்தான் ரட்சணம் பண்றா, அவர்களை ஆசிரியிச்சிருக்கிற பாப்பங்கள் இருக்க அந்த பாப்பங்களை ரட்சணம் பண்ணல, பாப்பங்களை போக்கடிக்கும்படியாக பண்ணிடுறா. இதுதான் ஒரு தர்க்கம் மாதிரி இதை யோசனை பண்ணி பார்க்கணும், இது எப்படி நடக்கும் அப்படின்றதெல்லாம். இதுக்கு ரொம்ப விஸ்தாரமாக வியாக்கியானங்கள்லாம் சொல்லியிருக்க, இது வந்து தர்க்க ரீதியில இதுவும் சாத்தியம்தான் என்பதாக, இதுவும் செய்யக்கூடியது தான் என்பதாக. அதில் அவர் கவிதாட்சிக்க சமமாக அவர் கவித்துவத்தையும் தன்னுடைய தாத்திக தர்க்கத்துல இருக்கிற புலமையையும் இதனால இந்த ஸ்லோகத்தினால எத்தனையோடத்தை வெளிப்படுத்துறார், அதுல இந்த ஸ்லோகமும் ஒண்ணு. இப்போ பெருமாள் பாக்குறா நம்ம பாபங்கள்லாம் தயாதேவி போக்கடித்து உபகாரம் பண்றான், இது மாத்திரமல்ல பெருமாளுக்கு சில சமயம் கோபம் வந்துடுறோம், இந்த கோபம் வந்துடுத்தோம்னா அந்த கோபத்தையும் போக்கடித்து பெருமாளுக்கு உபகாரம் பண்றான். யாருக்குமே கோபம் வருதுன்றது இருக்கு பாருங்கோ, இது ரொம்ப தப்பான விஷயம். அந்த கோபத்தை போக்கடிக்கிறது எல்லாருக்கும் அவசியமான ஒரு செயல் தான். இது கோபத்தை இப்ப ஐகமாவும் பார்த்தாலும் சரி, ஆமுஷ்மிகமாகவும் பார்த்தாலும் சரி, ஐகமாகவும் பார்த்தோம்னாக்க இந்த கோபத்தினால நம்மளுடைய உடம்பு கெட்டு போயிடும், இதனால டென்ஷன் வரும், டென்ஷன் வந்தா பிபி ஏறிடும், பிபி ஏறிடுத்தோம்னாக்கா அப்புறம் ரொம்ப என்ன ஆகும்னே நமக்கு சொல்ல தெரியாது. இது ஒரு அவஸ்தை. ஹிருதோஹன்யா குரு நத்தின்னு சொல்லி சொல்ற, அதாவது ரொம்ப கோபித்தனாக்கணும் இருந்தாருனாக்க நம்ம என்ன பண்றோம் என்னன்றதே நினைச்சே பாக்குறது இல்லையா, தன்னுடைய ஆச்சாரியனே இருந்தா கூட அவரிடத்துலயே கூட கண்ணாமந்தான் பேசிடுறாளாம், அவரை கூட கொலை பண்ணிடுவா, அப்படிப்பட்ட வார்த்தையும் செயலையும் உடவர்களாக ஆயிடுவா, கோபம் வந்ததுன்னாக்க. இது லோகத்துல இருக்க இந்த கோபம் வந்ததுன்னாக்க கோபம்ன்றது ஒரு பெரிய ஜுரம் மாதிரி, அந்த ஜுரத்தை போக்கடிக்கணும், இதுதான் எல்லாருக்கும் கணக்கு. இந்த யாரெல்லாம் ஆப்தாளா இருந்துட்டாளோ, ஆப்தாளா இருந்துட்டவா கோபத்தை தணிப்பா. இதுதான் லோகத்துல ஒரு நடக்கக்கூடிய ஒரு நியதி. அதே மாதிரி பெருமாளுக்கு கோபம் வருதான், அந்த கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோபத்தை பூக்கடிச்சு உபகாரம் பண்றாளாம், அந்த கோபத்தை தணிக்க வச்சு உபகாரம் பண்றாளாம் தயாதேவி. பெருமாளுக்கு கோபம் வருதா? பெருமாளுக்கு எது கோபம் வரும்? ஆமாம் கட்டாயம் கோபம் வருது. ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்திருக்கோம், பெருமாளுடைய பெருமாளுக்கு எதிரியே யாரும் கிடையாது. ஆனா பெருமாளை ஆசிரியித்தவர்களுக்கு எதிரியாக யாரெல்லாம் இருந்தா அவள்லாம் பெருமாளுக்கு எதிரி என்பதாக சொல்லியிருக்கோம். பெருமாளுக்கு எப்ப கோபம் வரும், பெருமாளுக்கு கோபம் வரும் அப்படின்னா நமக்கு எல்லாம் எப்ப கோபம் வரும் இதை பார்த்து. இந்த கோபம்ன்றது நமக்கு வரக்கூடியது எப்போ அப்படின்னு கேட்கிறேன். ஒரு நாம அடைய வேண்டிய வஸ்துவை அடையாத போயிருக்கோம்னாக்கா, இல்ல வராத விரும்பாதத நமக்கு நம்ம இடத்துல வந்ததுனாலோ இப்போ அப்போ கோபம் வரும்னு சொல்லி பாஷிகாரர் சொல்லியிருக்க. இன்னொரு விஷயத்தையும் கோபம்ன்றது பார்க்கணும். கோபம்ன்றது நாம சொல்றது செய்யாத போனாலும் வரும், சொல்லாத செஞ்சாலும், அதாவது நாம வாணான்னு நினைக்கிறத செஞ்சாலும் செஞ்சாலும், நாம செய்யணும்னு சொன்னவன் பாருங்கோ அதை செய்யாத விட்டுட்டாலும் நமக்கு கோபம் வரும். இதுதானே லோகத்துல இருக்கிற இயற்கை. அதுதான் சொல்ற பெருமாள் அவருடைய கட்டளைன்றது சிலது இருந்துருக்கு, அந்த கட்டளையை நாம செய்யாது போயிட்டோம்னாக்கா அப்ப கோபம் வரும். இதுதான் ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாஜ்ஞா என்பதாக எம்பெருமான் அருளி செய்துள்ளார் பகவத்கீதையில. இந்த வேதத்துல சொல்லிருக்கிறது, இப்ப கொஞ்ச நேரம் என்ன பார்த்தோம், இதுல உபன்யாசத்துல பார்த்தோமே, மாதிரி தேவோ பவா, பேர் தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா அப்படின்னு மாதா பித்திருக்களுக்கு சுசுரூஷை பண்ணாமல் எத்தனையோ எத்தனை கோவில் கட்டினா என்ன, குளம் கட்டினா என்ன, என்ன பண்ணா என்ன, ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அது பெருமாளுடைய நிகிரகத்துக்கு தான் பாத்திரம் ஆகுமா? இது ஒரு விஷயம். சத்தியம் வத தர்மம் சரான்னு சொல்லிருக்கு. நீ இப்ப பொய் எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லிட்டு, இப்ப வேளா வேலை மூணு வேளையும் தீட்டா மாடின்ட்டு சுத்தமா இருக்கேன் சுத்தமா இருக்கேன்னு சொன்னாக்கா இதனால எத்த பெரிய விசேஷம் ஏற்பட்டு போகும்னா? ஒன்னும் ஏற்படாது. ஆகையால இது எல்லாத்தையும் ஒன்னு ஒண்ணையும் நாம பார்க்கணும். நாம இந்த ஸ்ருதி ஸ்மிருதியிலையும் மமை வாஜ்ஞா வேதத்திலையும் ஸ்மிருதிகள்லையும் இதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கிற தர்ம காரியங்கள் இருந்துருக்கிற அந்த தர்ம காரியங்களை செய்வதுதான் எம்பெருமானுடைய ஒரு அபிசந்தி, எம்பெருமானுடைய எண்ணம், எம்பெருமானுடைய கட்டளை. அந்த கட்டளையை யாரெல்லாம் மீறுபவர்களாக இருந்திருக்கிறார்களோ அவர்களிடத்தில் எம்பெருமானுக்கு கோபம் வரும். இதுதான் சித்தாந்தம். ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாஜ்ஞா என்பதாக சொல்ற. அதே மாதிரி சொல்ற அழ்வா சூதனாய் கல்வனாகி உத்தரோடு இசைந்த காலம் மாதரார் கயல்கள் என்றும் வலையுட்பட்டழுந்துவேனை போதரே என்று சொல்லி குந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றே. நாம இத்தனை நாளா எவ்வளவோ தப்பு காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பூத்தரோடு இந்த காலம் யாரெல்லாம் சேராத வாழ்வோ அவளோட சேர்ந்துருக்கோம். நாம கல்வனாக இருந்துருக்கோம், திருடனாக இருந்துருக்கோம். திருடன்னா என்ன? திருடன் எத்தையான திருடுறோமோ நான் ஒண்ணும் இல்லை, ஆத்மாபகாரம் தான். எம்பெருமானுடைய வஸ்து தன்னுடைய இதுன்னு நினைக்கிறது இருக்கு பாருங்கோ. இந்த திருடுதான் பெரிய திருடு, மீதி திருடெல்லாம் காட்டலாம். அதே மாதிரி பெண்டிர்கள் ஒரு விஷய சுக்கத்துல ஈடுபட்டு நாம இருந்துருக்கோம். இப்படி எல்லாம் நாம இருந்துருக்கவன் நம்மளுக்கு ஒரு அனுகிரகம் பண்றவர் யாரு? தன்பால் ஆதரம் பெருக வைத்து அழகனூர் அரங்கமன்றே என்று திருமாலையில தொண்டரடிப்படி ஆழ்வார் அருளி செய்கிறார். அவர் அப்படிப்பட்டவர்களிடத்திலையும் ஆதரம் பெருக வைத்ததாக இருந்துருக்கிறது அந்த ஸ்ரீரங்க திவ்ய கஷேத்திரம் தான். அந்த அது எம்பெருமான் ரங்கநாதன் எழுந்தருள் இருக்கிற அந்த திவ்ய கஷேத்திரத்துக்கே அப்பேற்பட்ட மகிமை இருந்துருக்கு என்பதாக சொல்ற. என்னிடத்துல மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை என்றும் அருளி செய்கின்றார். நான் மனசுல ஏன்னா பரிசுத்தமா இருந்துருக்கேன்னா அதுவும் இல்லை. மனசுல பரிசுத்தமா இல்லாத போனா போட்டோம், வாயாலையாவது நல்ல வார்த்தை சொல்லுவோமா அப்படின்னு கேட்டாக்க அந்த வாயாலேயும் நான் நல்ல வார்த்தை சொல்லாதவனாக நான் இருந்துட்டு இருக்கேன்னு நானு இப்படிப்பட்ட என்னையும் இதெல்லாம் என்ன பண்ணோம், இதெல்லாம் எம்பெருமானுடைய கட்டளையை மீறுவதான ஒரு செயல். இந்த எம்பெருமானுடைய கட்டளையை மீறுவதான ஒரு செயலாக இருந்துட்டு இருக்கிறதுனால இதனால என்ன ஆகும், பெருமாளுக்கு கோபம்தான் வரும், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அந்த கோபத்தை பண்றோம். சுவாமி இதுல சொல்ற தீப பிரகாசன் விஷயத்துல அவர்கள் சரணாகதி தீபிகள் சொல்ற அகிருத்தியகரணகிருத்தியாகரண பகவதபுசார பகவதாபுசார சஷ்யாபுசார ரூப நானா வித அனந்தாபுசாரம்னு எம்பெருமானார் கத்தியத்துல ஆரம்பிக்கிறார். முதல்ல அகிருத்திய கரணம் கிருத்தியாகரணம் முதல்ல செய்யக்கூடாதுன்னு எதை பெருமாள் சொல்லிருக்காரோ அத செய்யறது இருக்கு பாருங்க, அது அகிருத்திய கரணம். எதெல்லாம் செய்யணும்னு சொல்லிருக்கோ அந்த செய்யணும்னு சொன்னதை செய்யாமல் இருக்கிறது இருக்கு பாருங்கோ, அது கிருத்தியாகரணம். ஒண்ணுக்கு ஒண்ணு மேல்பட்டது, பாப்பங்கள்ல ரொம்ப கிரேட் அதிகம். இந்த வரிசை அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவத உபசாரம் பாகவத உபசாரம்னு சொல்லிச்சு. இந்த அகிருத்தியகரணத்தை காட்டிலும் இன்னும் கொடுமையானது கிருத்தியாகரணம். கிருத்தியாகரணத்தை காட்டிலும் கொடுமையானது பகவத உபசாரம், அதை காட்டிலும் கொடுமையானது பாகவத உபசாரம். இப்படி ஒவ்வொன்றுக்கு ஒன்று ஒன்றும் கிரேட் ஏறிண்டே போயிட்டு இருக்கு. நாம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அகிருத்தியகரணம் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோ பண்ணக்கூடாதுன்னு சொல்ற காரியத்தெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி, போனா போயிட்டு போறது பண்ணக்கூடாதுன்னு சொல்ற காரியத்தை பண்ணிட்டு போறோம். பண்ணணும்னு சொன்ன காரியத்தையும் பண்ணிட்டு பண்ணக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தையும் பண்ணுவானா பரவாயில்ல, பண்ணணும்னு சொன்ன காரியத்தை எப்பயுமே பண்றதில்ல. அரக சந்தியா பாத்திட்டான்னு சொல்லியிருக்கு. இது சந்தியாவந்தநாதிகள் எதுவுமே நம்ம பண்றது இல்ல. அப்ப பண்ணாது போயிட்டு அகிருத்தியகரணம் கிருத்தியாகரணம் இப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கு. இத சுவாமி தேசிகன் சரணாகதி கர்த்தவியமித்தான காலம் கலையாம் கிருத்தியம். ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்றது தெரியுமா, பண்ணக்கூடாததான் பண்ணணும்னு நினைச்சிட்டு நான் பண்றேன். எம்பெருமான் விஷயத்துல தான் புத்தியை செலுத்தணும், எம்பெருமான் விஷயத்துல தான் இந்திரியங்கள் எல்லாம் செலுத்தணும் அப்படின்றது சாஸ்திரம் சொல்லிருக்கு. நீ வேற விஷயங்கள்ல நம்ம புத்தியை செலுத்தக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. ஆனா பண்ணக்கூடாதது தான் நான் பண்ணணும், இதுதான் என் கடமைன்னு நினைச்சிண்டு, கர்த்தவியமிதி இதுதான் நான் பண்ண வேண்டியதுன்னு நினைச்சிண்டு அணுக்கெல்லாம் நிச்சயம் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல நிச்சயமே நான் வந்து அகிருத்தியத்தை பண்ணிட்டு இருக்கேன். சரி, பண்ண வேண்டியத பண்றியா அப்படின்னாக்க சுவாமின் அகிருத்தியமிதி கிருத்தியமபி தியஜாமி. சுவாமின் அகிருத்தியமிதி கிருத்தியமபி தியஜாமி. எதுதெல்லாம் பண்ண வேண்டியதோ பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணிடுறேன். ஒரு பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான், எக்ஸாமினேஷன் வருது. எக்ஸாமினேஷன் வர இன்னைக்கு இப்போ ஏதோ படிச்சுட்டு இருக்கான், எல்லாம் பண்றான், நிச்சயமா பண்ண வேண்டிய சந்தேகம் அன்னைக்கு வருது. அப்ப பார்த்து சொல்ல இது கிருத்தம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். சரி, சந்தேகம் எல்லாம் பண்ணிட்டு போட்டு போக்கின்னு இருக்காதுரா, எக்ஸாம் வருது இன்னைக்கு ஒரு நாள் சந்தேகத்தை விட்டுரு. அந்த மாதிரி சொன்னமானாக்க எப்படியோ அதே மாதிரிதான் அகிருத்தியமிதி கிருத்தியமபி தியஜாமி. அவசியம் பண்ண வேண்டியத கூட பண்ணவானான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு இருக்கேன். இப்படி ஒன்னு ஒன்னையும் மாத்தி மாத்தி நான் நடந்துட்டு இருக்கேன். அந்நியமனி இப்படி மாத்தி மாத்தி பண்றதுனால வரக்கூடிய பாப்பங்கள் இருக்கு, இந்த பாப்பங்களை போக்கடிக்கிறதுக்கு யாரால முடியும்னா இந்த தயையினாலதான் முடியும். இதுதான் கொண்டு முடிகிற தானே தயா பவதுதே மயி சார்வபௌமி என்பதாக இப்படி நாம நடந்துகிறோம். சரி, இப்படி நடந்துகிறதுனால பெருமாளுக்கு கட்டாயம் கோபம் வரும். அந்த கோபத்தை தான் கூவணும். ஆச்சியெல்லாம் நீக்கிட்ட சாசனேஷும் இந்த சாசனங்கள்ல எம்பெருமானுடைய சாசனங்கள் கட்டளைகளாக இருந்திருக்கிற ஸ்மிருதி ஸ்மிருதிகள் இருக்க, அந்த ஸ்மிருதி ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிற தர்ம காரியங்கள், அந்த தர்ம காரியங்களை நாம செய்யவே இல்லை. அதாவது அதுல செய்யணும்னு சொன்னத செய்யாமலாம், செய்யக்கூடாதுன்னு சொன்னத செஞ்சென்றும் இருக்கிறதுனால பெருமாளுக்கு கோபம் வந்துருச்சான். ஆத்தியெல்லாம் நீக்கிட்ட சாசனேஷும் அதுவும் எப்படி அபீக்ஷணம், ஒரே ஒரு வாட்டி சரி, ஒரு வாட்டி தப்பு பண்ணாக்க ஆத்மீய மீறதுன்றது ஒரே ஒரு வாட்டி மாத்திரம் மீறிட்டாக்க சரி பரவாயில்ல போனா போயிட்டு போறது ஒப்பிடலாம். அபீஷணம் அடிக்கடி அதே காரியத்தையே நாம பண்ணிட்டு இருக்கிறோம். அதே அடிக்கடி அந்த காரியத்தை பண்ணிருந்தோம்னாக்க அது பெருமாளுக்கு ரொம்ப கோபம் வரக்கூடியதாக இருந்துருக்கு என்பதாக சொல்லுகின்ற சாதனே அபீஷணம். பெருமாள் என்ன பண்றாருன்னு கேட்டா, நம்ம செத்துலாம் நம்ம விஷயத்துல கோச்சிக்கிறதே கிடையாது. நமக்கு ரொம்ப லாங் ரோப்னு பாஷை இங்கிலீஷ்ல சொல்லுவா, இந்த மாதிரி ரொம்ப ஒரு லீனியன்ஸ் நிறைய கொடுக்குறேன். அப்படி கொடுத்தும் அதுக்கும் மீறி போனாதான் அவருக்கு நம்மளிடத்துல கோபம் வருது. நாம அடிக்கடி இது பண்றேன், யாரா ஒரு தப்பு காரியம் பண்ணிட்டு வானா வச்சுக்கோங்களேன், அந்த தப்பு காரியம் பண்ண உடனே அனுதாபாத்து, ஐயோ இந்த தப்பு பண்ணிட்டுமே பண்ணிட்டுமேனு ஒரு அனுதாபப்பட்டாலே 25% அந்த தப்பு காரியத்தினால வரக்கூடிய பாப்பம் போயிடுமா. சரி, மீண்டும் அந்த தப்பு காரியத்தை பண்ணாத போயிட்டோமானாக்கா இனிமே அந்த காரியத்தை பண்ணக்கூடாதுன்னு அந்த செயல்ல இருந்து நம்ம நிவர்த்தி அடைஞ்சிட்டோமானாக்கா உப்பரமாத்து 125% போயிடுமா. அடுத்து 25% எப்ப போகும், அந்த தப்பு காரியத்தை பண்ணினத்துக்கு என்ன பிராயச்சித்தமோ அந்த பிராயச்சித்தத்தை ஆரம்பிப்போம், என்ன ஆரம்பிக்கச்சேயே 125% அந்த தப்பு காரியத்துல வர தண்டனை போயிடுமா. அந்த கடைசியில இருக்கு பாருங்க 25%, அதுதான் அந்த பிராயச்சித்தம் முடியிட்டே போறதே தவிர, நாம அந்த மாதிரி ஏதானா பகவானுடைய ஆஜ்ஞையாக சொல்லப்படுகின்ற ஒரு தர்ம காரியத்துல, அதாவது அகிருத்திய கரணத்தினாலேயோ கிருத்தியா கரணத்தினாலேயோ வரக்கூடியதான ஒரு செயல்பாடுகள் ஒரு பாப்பங்கள், அதை நாம பண்ணிட்டோமே பண்ணிட்டோமேன்னு சொல்லி மனசுக்கு கஷ்டப்பட்டுமானாலே பெருமாள் எப்போ எப்படி நினைக்க போறான், அதை பார்த்து அவனை அனுகிரகம் பண்ணுவோன்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா அதையும் நாம நினைக்கிறது இல்லையா, தப்பு காரியத்தையும் பண்ணிட்டு நாம பண்ணினதுதான் ரைட்டுன்னு நாம நினைச்சிருந்தோம்னாக்க யாருக்குதான் கோபம் வராது, பெருமாளுக்கு கோபம் வருதான். என்னுடைய கட்டளையின் மீறுவர்களாக இருந்திருக்காளோ அவர்கள் மொத்த பேரும் எனக்கு துரோகி, என்ன ஆசிரியத்து, என்ன எத்தனை கோவில் கட்டினா என்ன, எத்தனை 100 கடா சக்கர பொங்கல் பண்ணா என்ன, கீரானம் பண்ணா என்ன, சந்தியாவந்தனமே பண்ணாத இதெல்லாம் பண்ணாக்க நீ எல்லாம் ஆஜ்ஞா செய்தி மத்தோகின்னு சொல்லி சொல்ற. அப்போ பெருமாளுக்கு கோபம் வருதான், ஒரே ஒரு நாள் மாத்திரம் ரெண்டு நாள் மாத்திரம் இல்ல, அடிக்கடி இப்படி தப்பு காரியத்தையே பண்ணிட்டு இருந்தா பெருமாளுக்கு கோபம் வருதான். அந்த கோபம் வந்த உடனே பெருமாளுக்கே உடம்புக்காக இன்னும் பயந்து போயிடலாம் தயா தேவி, இந்த கோபத்தை எப்படி சமைக்கிறதுன்னு அவளே பார்த்து அந்த கோபத்தை கோபடிக்கும்படியாக பண்றான். ரொம்ப ஜரம் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, ஈரத்துணையை தள்ள போடுறது, உடம்பு மொத்தம் ஈரத்துணையால தொடச்சி விடுறதுன்னு பொண்ணுவாள் பாருங்க. அந்த மாதிரி தயாதேவி பெருமாளுடைய கோபம், அந்த கோபம் பெருமாளுக்கே ஆகாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு அவருக்கு அனுகிரகம் பண்ற. பவத்யது அதீனைஹி க்ஷமாநிதானைஹி, உன்னுடைய அதீனமாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற பெருமாளுடைய கோபத்தை போக்கடிக்கக்கூடிய செயல்பாடுகள், பெருமாளுடைய கோபத்தை போக்கடிக்கக்கூடிய செயல்பாடுகள், இந்த சேதனைக்கு ஆச்சாரிய கடாட்சத்தை ஏற்பட்டு தாம் பண்ண பாப்பத்துக்கு எம்பெருமானிடத்திலேயே சரணாகதி பண்ணி இனிமேல் நான் அந்த பாப்பத்தை பண்ண மாட்டேன்னு சொல்லும்படியாக பண்ணி எல்லாம் தன்னுடைய தரம் மொத்தத்தையும் எம்பெருமானிடத்துல சமர்ப்பிச்சு ஆத்ம விஷயத்துல தனக்கு எந்த விதமான ஒரு செயல்பாடும் இல்லை, எது நடந்தாலும் பகவத அதீனந்தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இப்படிப்பட்ட எண்ணங்களோட எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ண வைக்கிறாளாம் தயாதேவி. பவத்யதீனை க்ஷமாநிதானை, சரி ஏற்கனவே இப்போ பிரபத்தி பண்ணிட்டா எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணி ஆகி போச்சு, சரணாகதி பண்ணதுக்காக மறுபடியும் தப்பு பண்றானா என்ன பண்றது, அவங்க சொல்றேன் புனப்பிரபதனம் பண்றது மீண்டும், அதாவது அதுக்காக இல்லாட்டா கூட உத்தராகங்கள் சரணாகதி பண்ண பிற்பாடு நேரிட்ட பாப்பங்களை போக்கடிப்பதற்காக பிராயச்சித்த பிரபத்தியை பண்ணும்படியாக பண்றது, நம்மள அதுக்காக அனுதாபித்த பிரபத்தியை பண்ணும்படியாக பண்ணி நம்ம தயாதேவி எம்பெருமானுடைய கோபத்தை போக்கடிக்கிறார். ஆகையால கோபம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பெருமாளே அந்த தயையை கொண்டாடுகிறாளா கொண்டாடுகிறாராம், ஆகையால எம்பெருமானுடைய கோபத்தை போக்கடிப்பதாக இருந்திருக்கிற ஒரு செயல்னால பெருமாளுக்கே உபகாரம் பண்றவளாக தயாதேவி ஆகிறாள் என்பதை இந்த ஸ்லோகத்தினால சுவாமி அனுகிரகம் பண்றார் சொல்றார். இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்கக்கூடியது வதாரகமபி காக்குத்தா கிருபையா பரியபாலயத்து என்பதாக எம்பெருமானிடத்துல அபச்சாரப்பட்டா கூட பெருமாள் தாங்கிப்பார். ஆனா காக்காசுரன் என்ன பண்ணா பிராட்டியின் இடத்துல போய் அபச்சாரப்பட்டான். பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டா பெருமாளால தாங்கிக்கவே முடியாது. ராவண வதனத்துக்கு கூட காரணம் என்ன, பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டதுனால தானே தவிர பெருமாள் இடத்துல அபச்சாரத்தினால இல்லை. ஆகையால எம்பெருமான் அந்த எம்பெருமானுடைய திருஷ்டியில எம்பெருமானுடைய எண்ணத்துல இந்த காக்காசுரன் சரணாகதி பண்ணா கூட அவனை கண்டிப்பா அவனை ஜீவதேசியோட விட்டு வைக்க கூடாது, அவனை அழிக்க வேண்டியதுதான் அப்படின்றதுதான் பெருமாளுடைய எண்ணம். அப்படி இருந்தா கூட எம்பெருமானுடைய தய என்ன பண்ணிட்டு கேட்ட அந்த காக்காசுரனை ரட்சணம் பண்ணிட்டான். அந்த தயையினுடைய காரியம் வதாரகமபி காக்குஸ்தா கிருபையா பிரியபாலயத்து, கிருபையா தயையினாலே பிரியபாலயத்து ரட்சணம் பண்ண. அப்போ அந்த ஒருத்தனுக்கு பொறுமையான ஒரு கடைசி தண்டனையாக இருந்திருக்கிற மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அளவு தப்பு பண்ணினவனாக இருந்தாலும் கூட அவனையும் ரட்சணம் பண்ண வைக்கிறவள் தயா தேவிதான். அதுக்காக அந்த மாதிரி தப்பு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது தயையினுடைய பெருமையை சொல்றதுக்காக சொல்றார் இந்த வார்த்தைய. அப்பேற்பட்ட தயா தேவியை நாம்பரும் ஆசிரியச்சு எம்பெருமானுடைய சீர்த்தத்தையே எம்பெருமானுடைய சீர்த்தத்தை போக்கடிக்கிறது என்பதற்க இது பெரிய விஷயம். இந்த ஸ்லோகம் நமக்காகவே ஏற்பட்டது. நித்திய நித்தியம் அதிலங்கிட்ட சாதனை சுவாபீஷணம்னு சொல்றது. நித்திய நித்தியம் இந்த பகவ அசத்தியகரணம் கிருத்தியாகரணங்களை ஒன்னும் ரெண்டு இல்லை சகஸ்ரதோ என்னமயாம் யதாயின்னு சொல்லி ஆளவந்தார் சொல்ற. ஆளவந்தாருக்கு சொல்லிச்சு நனிந்திதங்கர்ம தபஸ்தி லோகே சகஸ்ரதோ என்னமயாம் யதாயி, நான் லோகத்துல பண்ணக்கூடாதுன்ற செயலை எத்தனையோ நான் பண்ணிருக்கேன், பண்ண வேண்டிய செயலை ஒண்ணு பண்ணாமல் எத்தனையோ வாட்டி இருந்துருக்கேன், ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல ஆயிரம் முறை கூட சொல்லலாம். இப்ப இன்னைக்கு தினத்துல சோகம் பார்க்காதே முகுந்த பிரந்தாமி சம்பிரிஸ்தலாங்கிறே ஒன்னிதழ வந்து நான் அழறேன், நான் வேற ஒண்ணும் வழி இல்ல சொல்லி அழறேன் நானு என்பதாக சொல்ல நம்மளெல்லாம் அழ விட மாட்டார் சீனிவாசன். அவர் எல்லாரையும் இப்படி இருந்தா கூட சீனிவாசனுடைய தயையை நாம பத்தினவானாக்க எம்பெருமானுடைய தீர்த்தத்துக்கு நாம இலக்காகாமல் எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு நாம் எல்லாரும் பாசமாக ஆக வேணும் என்பதாக சீனிவாசனுடைய தயையினிடத்திலையும் சீனிவாசனிடத்திலையும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா சிங்கசிம்ஹாய கல்யாண குணத்தாலுமே ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.